தள்ளாதே, காதலை தூரம் தள்ளாதே, போய் கோபமா சும்மா போகாதே, பரிபம் மீண்டும் சிக்காதே, கண்ணுக்குள் வண்ணம் பூசி ரசிக்கும், நெஞ்சுக்குள் சிறகுகள் முளைக்கும், பூமியை கூட இது சுமக்கும், மருந்து எதுவும் இல்லை, காதல் நஞ்சை உண்டு.